ஞான சம்பந்த பெருமான் நாயனார் தந்தையாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திருப்பதிகத்தை ஓதினால் ஏனைய திருப்பதிகங்களை ஓதிய பலன் உண்டாகும் என்று சொல்லியதற்கேற்ப அருளிய திருப்பதிகம் பண் வியாழக்குறிஞ்சி திரு எழுகூற்றிருக்கை. ஓருருவாயினை மானாங்கார தீரியல்வாயோடு விண்முதல் பூதகம் ஓருருவாயினை மானாங்கார தீரியல்வாயோடு விண்முதல் பூதகம் ஒன்றிய அமர்ந்து தன்மை ஆதலின் நின்னை நினையே